குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் மறுபடியும் இன்னொரு பதிவு போட்டேங்க. அதாவது இப்போ நேற்றுலேருந்து தண்ணி குடித்த வகையில் தண்ணியோட டேஸ்ட்டும் மாறி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பாக இருக்காது, ஆனால் சப்புன்னு இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்குது. அதாவது தண்ணி டேஸ்ட் வந்து மாறி இருக்கு எனக்கு, நல்லாவே தெரியுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எங்கள் தோட்டத்துக்கும் பக்கத்தில் எனப்பொழியே போர், நேற்று கரெக்டாக நேற்று நான் மோட்டர் போடும்போது அவங்க போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் போருக்கும் அதுக்கும் நேராக இருக்கும்னு வைங்களேன் பாயிண்ட்டு, அந்த மாதிரி இருந்து போட்டாங்க. கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது எனக்கு. ஆனால் இன்றைக்கி காலையில் வரைக்குமே இன்றைக்கி மதியம் வரைக்குமே போட்டாங்க, 1300 அடி போட்டாங்க. பட் 1300 அடியுமே புகையாக தான் போயிடுச்சு, அப்புறம் கழட்டிட்டாங்க. ஸோ பக்கத்தில் தண்ணி வரலைங்க, எங்கள் போரில் தண்ணி வருது. அது வந்து வரப்புனால் மட்டும்தான் நினைக்கிறேங்க நான். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாத்துக்கும்.